உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம், பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், hey, பழகிக்கலாம, hey, கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்லை தாங்கவில்லை, என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ கொடுக்கற தொல்லை அதனால நாலு நாளா தூங்கவில்லை. நீ லண்டன்ல டே, நான் மதுரை புட்டு, சேர்ந்து தான் விடுவோம் லவ் ராக்கெட்டு, அடியல் பார்த்துட்டு நீயும் என்ன தொட்டு, என் ஹார்ட்ட தாடிக்காதே பிக் பாக்கெட்டு, ஒரு ஜல்லிக்கட்டு பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், hey, பழகிக்கலாம்,